ஆடால் மச்சாவோ மச்சோம் டே ஏய் சூர்யா டே மச்சான் என்னடா நா திஸ் இஸ் கால்ட் த சாவு மோரண்டா ஷிட் நீ பைத்தியம் பிடிச்சிருக்கடா இவனை தூக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு மச்சான் நீ ரெடி ஆயிக்கோ ரெடியா இருடா டே சூர்யா டே மச்சான் அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல நெருப்பு தானே நெஞ்சல அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல நெருப்பு தானே நெஞ்சல ஓ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா என் நெஞ்சுக்குள்ள நின்னா ஓ கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தின்னா அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் மின்னும் பொண்ணா ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா ஓ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா என் நெஞ்சுக்குள்ள நின்னா ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா சூர்யா சூர்யா சூர்யா இந்த சூர்யா டாடி Oh God. Hey, come on, come on. Come on. Come on. Come on. ஒரு பூவ போல பூவ போல மாத்தி விட்டாள் படுத்தா தூக்கமும் இல்ல என் கனவுல தொல்ல அந்த சோழி போல புன்னகையால எதுவோ எங்களை சேர்க்க இருக்கை கைத்துல கோக்க ஓ கண்ணா மூச்சி ஆட்டம் ஒண்ணு ஆடி பார்த்தோமே கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுற அவளை தனியா எங்கே போனாளோ தனியா எங்கே போனாளோ தனியா எங்கே போனாளோ அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல நெருப்பு தானே நெஞ்சல அவ அழக சொல்லவா பத்தல. அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல நெருப்புதான் நெஞ்சல. ஓ பொண்ணுக்குள்ள பொண்ணா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, ஓ கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தின்னா. அவ மொத்த பாட்ட சொன்னா அது நின்னும் நின்னும் பொண்ணா. ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. தன தன்னா தன்னை தானே, தன தன்னா தன்னை தானே, தன தன்னா தன்னை தானே.